NFT Jerome drop the beat பெண்ணு என் கண்மணி நீ பார்த்தா ஒரு மணி போதண்டி நீ தானே என் ஃபிகர் என் பக்கம் வந்து ஒரு சுவ சிறப்பு லைட்டா என்ன மயக்குது அந்த பார்வை இப்ப என்ன மயக்குது S-U-H-A-A-S உன் கனவில் யாருன்னு கெஸ் பண்ணு முதிப்பாரு மாமன கெத்து நீ வந்தா சைடுல ஒத்தாம கெட்ட பைய நான் கெட்ட பைய உன்னை கட்டிப்புட்டு கொஞ்சம் கத்துக்குவேன் நான் கற்பனையில் ரொம்ப கெட்ட பைய Swap you up and down like a bank card Girls, you know in my backyard Adi kula weapon at the oven like a gunshot Guess who's on top with that rum shot I never give a fuck cause I'm always on top I'm a ketta paya I'm a ketta paya I'm a bad boy I'm a ketta paya